சொல்லும் நீங்க சண்டை செஞ்சு பொருளை மச்சினி இடுப்புல வச்சு சீனே போட்டா பெஸ்டே ஐயோ இவன் எந்த ஊரு ஆளு பறந்து வளர்ந்து பேச பண்ணி காசி மேட்டே தூண்டே வருவா இவன் தடி தடி போன போட லெப்ட விட்ட ரைட் பக்கத்துல கீஞ்சு போடும் சிங்கிள் பச்சு ஐயோ இவன் கண்ணை போட்டா குறைந்த மாதிரி அவுத்து விட்டா கீஞ்சு போடும் ஒண்ணு வச்சா உயிர போயிடும் சாம்பாரு மாமா வச்சா மாறு மஞ்சா சொல்றி சுட்டா கட்சி முறை மோசமோ நான் பாரு எவன்டா இவன் லோக்கல் ஆளு குத்த போடு யாரா மச்சா இங்க வேற மாதிரி ஆளு என்ன சொன்னாலுமே கப்பம் வச்சு கப்பம் பாரு இன்னாங்கிற கம்மாங்கிற ஏன்டா வந்து